الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருள் பெருங்கிருபையினால் எம்பெருமானார் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னதமான நட்பை பெற்ற அருமை சஹாபி பெண்மணிகளுடைய வாழ்க்கை வரலாற்று தொடரில் இன்றைய தினம் அஸ்மா பின்து அமீஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற சஹாபி பெண்மணியின் வரலாற்றை பார்க்க இருக்கின்றோம். சகோதரர்களே, தாய்மார்களே, இவருடைய வரலாறு சுருக்கமான வரலாறு தான். அதனால் இன்னைக்கு கொஞ்சம் தொண்டையும் ஒத்துழைக்காதனால சுருக்கமாக முடிச்சொல்லின்னு சொல்லலாம், முடிச்சிடலாம். அஸ்மா பின்த் அமீஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா மக்காவில் பிறந்து அங்கேயே வாழ்ந்து வந்த ஒரு சஹாபி பெண்மணி. இவருடைய கணவர் யார் அப்படின்னு சொன்னால் ஹதரத் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அண்ணன் ஜாஃபர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்களுடைய கணவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு முன்பாகவே, அதாவது இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்வதற்கு முன்பாகவே, அன்னை அஸ்மா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா ஜாஃபர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுவை திருமணம் செய்து கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தவுடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப கால முஸ்லிம்களில் அன்னை அஸ்மா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா ஒருவர். கணவர் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஜாஃபர் ரதியல்லாஹு அன்ஹு அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா ரெண்டு பேருமே சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அன்னை அஸ்மா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய கணவர் ஜாஃபரோடு அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போகிறாங்க. அபிசீனியாவுடைய ஹிஜ்ரத்திற்கு தலைமை தாங்கி சென்றது யார் என்றால் ஜாஃபர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு தான். ஜாஃபர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு நல்ல ஒரு பேச்சாற்றல் உள்ளவங்க, நல்ல யாரையும் கவரக்கூடிய ஒரு திறமைசாலி. ஜாஃபர் யாருங்க? அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு மச்சானா அண்ணன், அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அண்ணன். அவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இயற்கையாக பேச்சாற்றலை கொடுத்துருந்தா நல்ல திறமையாக பேசக்கூடியவங்க. அதனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஜாஃபர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுவை அமீராக போட்டு அவங்களுடைய தலைமையில் அபிசீனியாவுக்கு சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்சாங்க. அபிசீனியாவுக்கு போன இடத்துல முஸ்லீம்களை அங்கேயும் நிம்மதியாக வாழ விடக்கூடாதுங்கிறதுக்காண்டி குறைஷிகளுடைய கூட்டம் என்னாச்சு, அவங்களும் அபிசீனியாவுக்கு போனாங்க. அபிசீனியாவுடைய ஹிஜ்ரத் வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பல முறை. அவங்களும் அபிசீனியாவுக்கு போகிறாங்க. போய் அங்கே குறைஷிகளுடைய தலைவராக போகிறது அம்ரு பின் ஆஸ். அவர் போய் அந்த மன்னரை பார்க்கறதுக்கு முன்னாடி, அபிசீனியாவுடைய மன்னர் வந்து நஜ்ஜாஷி என்பவர், அந்த நஜ்ஜாஷி மன்னரை சந்திப்பதற்கு முன்பாக அங்குள்ள மந்திரி பிரதானிகள், பிரபுக்கள், மார்க்க கிறிஸ்தவ மதத்தினுடைய அறிஞர்கள், ஏன்னா அது வந்து கிறிஸ்தவ நாடு அபிசீனியா, கிறிஸ்தவ நாட்டின் அதிபர்கள், இவரெல்லாம் என்ன பண்ணுறது சந்திச்சு எல்லாத்தையும் நல்லா கவனிக்கிறாரு. யார்? அம்ரு பின் ஆஸ். சொல்றோம்ல, ஒரு மினிஸ்டர் பார்க்க போனா முதல்ல யாரை கவனிக்கணும்? வட்டத்தை கவனிக்கணும். முதல்ல வட்டம், அப்புறம் மாவட்டம், அப்புறம் சதுரம், செவ்வகம், முக்கோணம், எல்லாத்தையும் சந்திப்பதை யாரை சந்திக்க முடியும்? மினிஸ்டர் பார்க்க முடியும். அந்த மாதிரி ராஜாட்ட போறதுக்கு முன்னாடி, நஜாஷி மன்னர்கிட்ட போறதுக்கு முன்னாடி மந்திரி பிரதானிகள், பிரபுக்கள் இவங்களை எல்லாம் சந்திச்சு என்ன பண்றாரு, இந்த அம்ரு பின் ஆஸ் நல்ல வெயிட்டா போய் அவங்களுக்கு அரபு நாட்டு அத்தர், நல்ல அரபு நாட்டில் உயர்ந்த பொருட்கள் இதெல்லாம் லஞ்சமாக கொடுத்து அவங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறாரு. சொல்லிட்டு நாங்கள் மன்னரை சந்திச்சு பேசணும் அம்ரு பின் ஆஸ் சொல்கிறார். உடனே மந்திரி பிரதான மந்திரை சந்திப்பு கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே போன மன்னர் கேட்கிறார், நஜாஷி மன்னர் கேட்கிறாரு, என்ன விஷயம் எதிரே வந்திருக்கீங்கன்னு. அப்போ அம்ருல் ஆஸ் சொல்றாரு, எங்கள் ஊரில் சில விளங்காத வழிகட்ட இளைஞர்கள் நம்முடைய மூதாதையார் முன்னோர்கள் வழங்கி வந்த தெய்வங்கள்லாம் ஒதுக்கிட்டு ஏதோ முகமதுன்னு ஒரு புது அலுவலகத்தில் இருந்திருக்காரு, அவருக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க இப்போ எங்கள் ஊரில் குழப்பம் பண்ணது பார்த்தாங்கன்னு சொல்லி உங்கள் ஊரில் வந்து குழப்பம் பண்ணுறதுக்காரு, இங்கே வந்து அடைக்கலம் வந்துருக்குறாங்க. அவங்கள உங்கள் ஊரில் அடைக்கலம் கொடுக்கக்கூடாது, எங்கள் நாட்டுக்கே எங்களோட சேர்ந்து திரும்பி அனுப்பிடணும், இதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அப்படின்னாங்க. அப்போ நஜாஷி மன்னர் சொன்னார், அப்போ நான் அவங்கள்ட்ட நாளைக்கு அவங்கள கூப்பிட்டு அவங்க தரப்பு கருத்தை கேட்பேன், கேட்காம நான் முடிவு சொல்ல மாட்டேன் அப்படின்றாரு. மறுநாள் ஜாஃபர் ரதியல்லாஹு தான் தலைமையில் வந்த அந்த குழுவை மன்னர் அழைக்கின்றார். கேட்ட சஹாபாக்கள் எல்லாம் கைகள்லாம் ஆடி போயிடுது, மன்னர் எதுக்கு கூப்பிட்றாரு தெரியலையே, ஒரு சமயம் திரும்ப நம்ம மக்காவை பிடிச்சி அனுப்பிவிட்றாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அதில் ஜாஃபர் ரதியல்லாஹுத்தனுடைய தலைமையில் மன்னருடைய அந்த அவைக்கு போகிறாங்க, அரசருடைய அவைக்கு போகிறாங்க. போய் நஜாஷி மன்னர் கேட்குறாரு, நீங்கள் இந்த மாதிரி ஏதோ புது மார்க்கத்தை கொண்டு வந்துருக்குறீங்களாமே, அந்த மார்க்கத்துடைய கொள்கை என்ன, என்ன புது கொள்கை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதில் ஜாஃபர் ரதியல்லாஹுத்தனு அந்த நஜாஷி மன்னர் சொல்கிறாரு, ஐயா நாங்கள் ஒன்று புது கொள்கைலாம் கிடையாது, நாங்கள் அரபு நாட்டில் எங்களுடைய மக்காவிலே வழிகட்டு போய் கிடந்தோம், இப்பொழுது நேரான பாதையை பெற்றிருக்கிறோம். எங்களுடைய பெண் குழந்தைகளை, பெண் குழந்தை என்ற ஒரே காரணத்துக்காக உயிரோடு அந்த குழந்தைகளை மண்ணில் போட்டு புதைத்தோம், ஆனால் இப்போ திரிஞ்சிருக்கிறோம். நாங்கள் கொள்ளைக்காரர்களாகவும் கொலைக்காரர்களாகவும் இருந்தோம், சாதாரண சின்ன சின்ன விஷயத்தை, சின்ன சின்ன விஷயத்துக்காக வேண்டி காலாகாலமாக போர் செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் முரட்டு மனிதர்களாக இருந்தோம், இப்போ தான் கொஞ்சம் திரிஞ்சிருக்கிறோம். மனைவிக்கும் தாய்க்கும் வித்தியாசம் இருந்தால் தெரியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம், இப்போ தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பழைய நிலைமையும் இப்போள்ள நிலைமையும் கம்பேர் பண்ணி சொல்றாங்க. யாரு? ஜாஃபர். யாருடைய கணவர்? இன்னைக்கு நம்ம வரலாறு பேசுறோமே அந்த அஸ்மா பின்த் அமீஸ் ரதியல்லாஹுத்தனுடைய கணவர். ஏன்னா அஸ்மாங்கிற சேர்ல ஏதாவது சாபி வழக்கு பார்த்துருக்கோமா? இல்லை. கரெக்ட். முந்தானத்தாங்க பார்த்தோம், முந்தானத்து தான் அஸ்மா ரதியல்லாஹு வாழ்க்கை வரலாறு பார்த்தோம். இல்லைங்கிற யார? அந்த அஸ்மா வந்து அபூபக்கர் ரதியல்லாஹுத்தனுடைய மகள், அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹுத்தனுடைய மகள் அஸ்மா. அது ஆயிஷா ரதியல்லாஹுத்தனுடைய அக்கா. ரசூலுல்லாஹ் யாரு? அன்னி. ஞாபகம் இருக்கா? மறந்து போச்சா? முந்தானது பார்த்தோம். இந்த அஸ்மா வேற. இவங்க அஸ்மா பின்த் அமீஸ். அமீஸ் என்பவருடைய மகள். ஹயர். அப்போ அந்த அஸ்மா ரதியல்லாஹுத்தனுடைய கணவர் ஜாஃபர் ரதியல்லாஹு என்ன பண்றாங்க, எடுத்து சொல்றாங்க, நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி ஆயிட்டோம், அப்படி இருந்தோம் இப்படி ஆயிட்டோம்னு சொல்லி. இதை கேட்ட உடனே மன்னர் என்ன பண்றாரு, பரவாயில்ல நல்ல கொள்கை தானே இருக்குது, சரி இறைவனை பற்றி உங்களுடைய கொள்கை என்ன? இறைவனை பற்றி உங்களுடைய கொள்கை என்னன்னு சொன்னால், அல்லாஹ் ஒருவனே இறைவன், அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, இதுதான் எங்களுடைய இறை கொள்கை அப்படின்ற உடனே மன்னர் சொல்லிடுறாரு, நஜாஷி மன்னர் சொல்கிறாரு, இது நல்ல கொள்கை தான், அவனுக்கு தப்பான கொள்கைலாம் கிடையாது, அதனால் நாங்கள் உங்களோட திரும்ப அனுப்பலாம் முடியாது போயிட்டு வாங்க நினைக்கிறாரு. யாரை? குறைஷிகளுடைய தலைவர் அம்ருல் ஆஸை அனுப்பி விட்டுறாரு. ஆனால் அம்ருல் ஆஸ் தளரல, என்ன பண்ணார், மறுநாள் மறுபடியும் சபையை கூட்டணும், வேற பிடிச்ச குற்றச்சாட்டோட போனோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நஜாஷி மன்னர் வந்து அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர். நஜாஷி மன்னர் யாருங்க? கிறிஸ்தவர். உடனே என்ன பண்ணாங்க, கிறிஸ்தவத்தை பத்தி ஏதாவது போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு அம்ருல் ஆஸ் என்ன பண்ணாரு, நேரம் நஜாஷி மன்னர் போய் மறுநாள் சொன்னாரு, ஐயா மன்னரே, நீங்க விளங்காம அவங்கள பத்தி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டீங்க, அவங்க உங்களுடைய கிறிஸ்தவ மதத்தையும் மட்டமா பேசுறவங்க, இவங்க கிறிஸ்தவ மதத்தையும் மட்டமா பேசுறாங்க அப்படின்றாங்க. உடனே நஜாஷி மன்னர் ஜாஃபர் ரதியல்லாஹு மறுபடியும் கூப்பிட்டு, என்னப்பா இந்த கிறிஸ்தவ மதத்தை பற்றி நீங்கள் என்ன பேசுறீங்க, என்ன சொல்றீங்க கேட்ட உடனே ஜாஃபர் ரதியல்லாஹு அவர்தான் சொல்றாங்க, அவன் ஒன்றுமே சொல்லல, சூரத் மரியமுடைய ஆரம்ப வசனங்களை ஓதி காட்டினாங்க. சூரத் மரியமில் ஆரம்ப வசனங்களை ஓதி காட்டினாங்க. அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவங்க தேவனோ தேவகுமாரனோ அல்ல, மாறாக இறை தூதர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரு? இறை தூதர். அவர் வந்து தேவகுமாரன் கிடையாது அப்படிங்கிற அந்த வசனங்களை பூரா அதில் ஜாஃபர் ரதியல்லாஹு ஓதி காட்டுறாங்க. ஓத ஓத ஓத ஓத இவர் கண்கள் கண்ணீராக வடிது. யாருக்கு? நஜாஷி மன்னர் கண்ணீராக வடிது. அப்போது டக்குன்னு அம்ருல் ஆஸ் நிறுத்தி, ஐயா ஐயா பார்த்தீங்களா, உங்களுடைய இயேசு கிறிஸ்துவ இது மரியமுடைய மகன் சொல்கிறாங்க, நீங்களாம் அல்லாவுடைய மகன் சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனால் குரான் என்ன சொல்லுது, ஈசாவோட மரியமே மரியமுடைய மகன் ஈசா வருது குரானில். அது மட்டும் இல்லை, நீங்கள் தெய்வமாக வணங்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவ அவரும் தேவனும் அல்ல தேவகுமாரனும் அல்லன்னு சொல்லுது. இதை பற்றி என்ன சொல்லி பற்றி உங்கள் மாத்தியே குழப்படி பண்ணுறாங்க அப்படின்ற உடனே அந்த நஜாஷி மன்னர் என்ன பண்ணார், கீழே குனிஞ்சு பார்க்கறாரு, ஒரு சின்ன துரும்பு கிடக்குது. துரும்புனா தெரியலையா, இரும்பு இல்லைங்க, துரும்பு, சின்ன குச்சி. சிறு துரும்பும் பல் குத்த உதவும் சொல்லுவாங்கல்ல, பல்லு குத்துற துரும்பு, சின்ன துரும்பு கிடக்குது. அந்த துரும்ப தூக்கி ஆண்டு சொல்றாரு, நம்முடைய முந்தைய வேதங்களிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி என்ன சொல்லப்பட்டதோ அதை விட இந்த துரும்பு அளவுக்கு கூட கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை சொன்னது, நீங்க சொன்னதான் துரும்பு கரெக்டு அப்படின்னு சொல்லி ஜாஃபர் ரலி அல்லாஹு அன்ஹு, நீங்க இந்த நாட்டிலே இருந்துக்கலாம், எவ்வளவு காலம் விரும்புறீங்களோ அவ்வளவு காலம் இருந்தாலும் அனுமதி கொடுத்து அனுப்பிடுறாரு. அம்ரு இப்னு ஆஸ் வழி இல்லாம தோல்வி கண்ட முகத்தோடு திரும்ப வந்தார். அப்ப ஜாஃபர் அந்த நேரத்தில் நஜ்ஜாஷி மன்னருக்கு ஜாஃபர் ரலி அல்லாஹு அன்ஹு ஓதி காட்டிய இறை வசனங்கள் குர்ஆன் ஆயத்துகள் அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது, ஏற்படுத்தி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். நஜ்ஜாஷி மன்னர் நேரங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். ஆனா நாட்டு மக்கள் எல்லாருமே கிறிஸ்தவர்கள், பிரஜைகள் எல்லாருமே கிறிஸ்தவர்கள், மன்னர் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். அப்ப நாட்டு மக்களுக்கு மத்தியில் இது ஒரே குழப்பம் ஆயிடுது, மன்னர் முஸ்லீம் ஆயிட்டாரு முஸ்லீம் ஆயிட்டாரு முஸ்லீம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்ப மன்னர் எல்லாம் அரசருடைய அரண்மனைக்கு முன்னாடி கூடிடுறாங்க, எல்லா மக்களும் கூடிடுறாங்க, மக்கள் எல்லாரும் மன்னருடைய அரசவைக்கு முன்னாடி கூடிடுறாங்க, பங்களாக்கு முன்னாடி கூடி சத்தம் போடுறாங்க, மன்னரே நீ மதம் மாறிட்டியா மதம் மாறிட்டியா மதம் மாறிட்டியான்னு. நஜ்ஜாஷி மன்னர் மேல அந்த மக்களுக்கு பொதுவாக நல்ல அபிப்பிராயம், ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல ஆட்சி செய்யக்கூடியவர், எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் தீர்மானிக்க மாட்டாரு, ரொம்ப நல்ல மனுஷங்கிறதுனால மக்களுக்கு ரொம்ப அவர் மேல பாசம் இருந்துச்சு. ஆனால் மதம் மாறிட்டாருங்கிறத அவங்களால ஏற்றுக்க முடியல, ஜீரணிக்க முடியல. அப்ப நஜ்ஜாஷி மன்னர் தன்னுடைய அரண்மனையின் வாசலுக்கு வராரு, ஒரு சீட்டில் என்ன பண்ணாரு, அஷத் அல்லா இல்லாஹ இல்லல்லா அஷத் அன் முஹம்மத் ரசூலுல்லா அப்படின்னு எழுதி தன்னுடைய சட்டைக்குள்ள வச்சுக்கிறாரு. யாரு, நஜ்ஜாஷி மன்னர் தன்னுடைய சட்டைக்குள்ள வச்சுக்கிறாரு. வச்சுட்டு அந்த மக்கள்கிட்ட வர்றாரு, வந்து என்ன விஷயம்ன்ற கூட மக்கள்லாம் துக்கரைக்கிறாங்க, ஆ நீங்க மதம் மாறிட்டீங்க மதம் மாறிட்டீங்க, என்ன நம்புறீங்களா மதம் மாற்றி நம்புறீங்களா நீங்க அப்படின்னு கேட்கறாரு. மக்கள் அமைதியாடுறாங்க, நாங்கள் நம்பலன்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க, இறைவனை அப்படின்னு சொன்னா நீங்க வந்து எங்க எதிரிலேயே இயேசு கிறிஸ்துவ மறுபடியும் புகழ்ந்தல், இயேசு கிறிஸ்துவ இறைவனுடைய குமாரன் சொல்லி வழிமொழிங்க அப்படின்றாங்க. உடனே நஜ்ஜாஷி மன்னர் சொல்ல, நீங்க சொல்லுங்க நான் வழிமொழி இருக்கிறாரு. உடனே என்ன பண்றாங்க, கர்த்தா இயேசு கிறிஸ்து அவர் தான் தேவகுமாரன், அவர் தான் தேவன் அப்படின்னு சொல்லி என்னமோ சொல்றாங்க. எல்லாத்தையும் கேட்ட நஜ்ஜாஷி மன்னர் என்ன பண்ணாரு, தன்னை நெஞ்சு மீது கை வைத்து இதை நான் உறுதிப்படுத்துகிறேன் அப்படின்னாரு. எதை, அவர் அஷதல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷத் அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ் வச்சிருக்காரு, நெஞ்சு வச்சிருக்காரு, அதை நெஞ்சுக்கு மேல கையை வச்சுக்கிட்டு இதை நான் உறுதிப்படுத்துகிறேன் அப்படின்னாரு. உடனே மக்கள் நினைச்சிட்டாங்க, மக்கள் நினைச்சிட்டாங்க நம்ம சொன்னதுதான் மன்னர் உறுதிப்படுத்திட்டாரு அப்படின்னு சந்தோஷமா போயிட்டாங்க. ஆனா மன்னர் உறுதிப்படுத்துறது எதை, ஆட்சி காலத்திலேயே ஜாஃபர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களும் அஸ்மா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கே அபிஷேனியாவிலே வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. ஹிஜ்ரி 7 ஆண்டு ஹைபர் யுத்தம் ஹந்தக் யுத்தத்துக்கு அடுத்த நடந்துச்சு. அகல் போருக்கு அப்புறம் யூதர்கள் துரோகம் பண்ணதுனால ஹைபர் யுத்தம் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்திலே முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருங்கிற பெரிய வெற்றி, வெற்றி சாதாரண வெற்றி அல்ல, எக்கச்சக்கமான கனிமத்துக்கள் பொருட்கள் கிடைச்சது. அந்த வெற்றி சந்தோஷத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கணவர் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு எங்க வர்றாங்க, எங்க வர்றாங்க, மதீனாவுக்கு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க, நான் ஹைபருடைய வெற்றியை கண்டு மகிழ்ச்சி அடைவதா அல்ல ஜாஃபருடைய வருகையை கண்டு மகிழ்ச்சி அடைவதா, நான் எதை கண்டு மகிழ்ச்சி எனக்கு தெரியல, ஹைபருடைய வெற்றினால் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியா அல்ல ஜாஃபர் அஸ்மாவுடைய வருகையினால் ஏற்பட்ட மகிழ்ச்சியா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சகோதரர்களே, இந்த சந்தோஷத்துக்கு பிறகு அன்னை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பாசமா இருக்கிறாங்க. அப்ப அந்த சபையில அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு உட்காந்துக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு வராங்க. அப்ப வந்து புதுசவங்க அஸ்மா ரலியல்லாஹு ஹைபர்ல வந்துருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்து உமர் கேட்கறாங்க, யார் இது பேச்சுவார்த்தை வாக்குவாதமா மாறிடுது. உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் பேச்சுவார்த்தை வாக்குவாதமாக மாறிடுது. இன்னைக்கு அரபுக்காரங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறாங்களா சண்டை போடுறாங்களான்னு தெரியாது. அவங்களுக்கு நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம பார்த்தோம்டா சண்டை போடுற மாதிரி தெரியும். ரோட்டில் போயிட்டுருக்கானுங்களேன், ஒரு கார் முன்னாடி போகுது, ஒரு கார் பின்னாடி போகுது, டிராஃபிக் ஜாமில் தெரியாமல் அந்த பின்னாடி உள்ள கார் முன்னாடி உள்ள கார் இடிச்சு வைங்க, அரபு நாட்டில் இடிச்சு வச்சுங்க, நல்லா சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணா ரெண்டு டிரைவரும் கீழே இறங்குவாங்க, ரெண்டு வண்டி டிரைவரும் கீழே இறங்குவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். கைஃபுல் ஹால் தையம். நல்லா விசாரிச்சுட்டு எடுத்தோன்னு அறிவு இருக்குதா, முதல்ல சலாம், அப்புறம் நல்லா விசாரிக்கிறது, அடுத்த வார்த்தை அறிவு இருக்குதா, இந்த மாதிரி உனக்கு உனக்கு அறிவு இருக்குதா, ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் காய்ச்சி மூச்சு காய்ச்சி மூச்சு சண்டுவாங்க, சொல்ல போனால் இவர் அடிக்கலை இவங்க அவர் அடிக்க இவங்க ரெண்டு நடக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், அவர் மாதிரி இருப்பார் இவர் மாதிரி இருப்பார். இன்னைக்கு நீங்கள் அரபு நாட்டில் பார்க்கலாம் இது இன்னைக்கும். அதாவது அந்த தங்களுடைய கார் சேதமாயிடுச்சு அல்ல இடிச்சுட்டு ஒரு கோபத்தை கொஞ்சம் வெளிப்படுத்துவாங்க, வெளிப்படுத்த பிறகு அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த பகையும் இல்லை, அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் போயிட்டே இருப்பாங்க. நான் இன்னைக்கு நாம எப்படிங்க, பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆசிரியர் ஒரு நாள் என் சைக்கிளை தள்ளி விட்டான், பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் சைக்கிளை தள்ளி விட்டான், அதனால இன்னைக்கு அவங்க கோபம் அவங்களோட சண்டை. இப்படி அரபு மக்கள் அந்த வஞ்சக குரோத்தை உள்ளத்தில் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்தில ஒரு வாக்குவாதம் நடக்குது. அந்த வாக்குவாதத்தில் பேச்சு முத்தி என்ன எடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஆமாம் ஏழு வருஷம் நீங்கள் வர ஜாலியாக போய் உட்காந்துட்டீங்க அபிஷினியால், இங்கே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட தெரியும்ல, நாங்கள் ரசூல்லா கூட இருந்து அடி வாங்கி உதவ வாங்கி கடைசி ரசூல்லா கூட ஹிஜ்ரத் செஞ்சு மதினாவுக்கு வந்து இப்போ நல்லா இருக்கிறோம், இப்போ நீங்கள் எங்களோட சேர்ந்துக்கிட்டீங்களா, ஏன்னா அஸ்மா ரலியல்லாஹு தஆலா எங்கே இருந்தாங்க, அபிஷினியால் இருந்தாங்க. இதை கேட்டு அஸ்மா ரலியல்லாஹு தஆலா கடுமையாக கோபம் வந்துச்சு. யார் சந்தோஷமாக இருந்தாங்க, முன்ன பின்ன தெரியாத ஊரில் பாஷை புரியாத ஊரில் ஒரு காஃபிர் நாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு அல்லாஹ் தெரியும், நீங்கள் தான் ரசூலாவோட உட்காந்துக்கிட்டு ரசூலா உங்களுக்கு எல்லா விதமான உதவி செஞ்சுக்கிட்டு ஏதாவது கஷ்டம்னு ரசூலா ஒரு துவா செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ரசூலா ஒரு ஆறுதல் சொல்லிக்கிட்டு நீங்கள் ரசூலா பக்கத்தில் இருந்து எல்லா சோகத்தையும் அனுபவிச்சிருக்கீங்க, நாங்கள் ஏழு வருஷம் எந்த சோகத்தையும் அனுப்பாமல் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் தகராறு ரசூலா இல்லை அந்த சபையில். கொஞ்ச நேரம் கழிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வந்த உடனே அண்ணே அஸ்மா ரலியல்லாஹு தஆலா நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க, நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலா இப்படி எனக்கும் உங்களுக்கு தகராறு ஆகிடுச்சு அப்படின்னு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ என்ன இப்போ ஏன் இவ்வளோ பேச்சு பேசுன, உமர்னு சொல்ல வேண்டியதானே, என்னத்தை பேச நீங்கள் ஹிஜ்ரத் பண்ணீங்க, நீங்கள் பண்ணது ஒரு ஹிஜ்ரத்து, நான் பண்ணது ரெண்டு ஹிஜ்ரத்துன்னு சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை ஹிஜ்ரத்து, ஒரு ஹிஜ்ரத்து மக்காலேருந்து மதினாவுக்கு வந்தது மட்டும்தான், ஆனால் இவங்க எத்தனை ஹிஜ்ரத் பண்ணிருக்காங்க, ரெண்டு ஹிஜ்ரத்து மக்காலேருந்து அபிஷினியாக போயிருக்காங்க, அபிஷினியாலேருந்து மக்காவுக்கு வந்து மதினாவுக்கு வந்திருக்கிறாங்க, அதனால் நான் ரெண்டு ஹிஜ்ரத் பண்ணிடுறேன்னு சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அதற்கு அஸ்மா ரலியல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தை தங்களுடைய வாழ்நாள் கூட சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவாங்களாம், எங்களை ரசூலா ரெண்டு ஹிஜ்ரத் செஞ்சுட்டு சொல்லிட்டாங்க, ரெண்டு ஹிஜ்ரத் செஞ்சுட்டாங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு பயான் ரொம்ப டல்லாக இருந்தாலும் உங்களால் போக முடியாது, எழுச்சி போனவங்க கூட திரும்ப வந்து உட்கார்றாங்க, அதனால டல்லாக தான் இருக்கும். நீங்கள் நான் வேணும்னு டல்லாக தான் சொல்லுவேன். சரி, தொண்டை சரியில்லைங்க, அதனால் ஸ்பீடாக பேச முடியல, கொஞ்சம் பொறுத்துங்க, நல்லா கண்டி கொஞ்சம் கவனமாக கேளுங்க, ஷாலா புரிஞ்சிடும். அதில் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலாவும் அஸ்மா ரலியல்லாஹு தஆலாவும் ரெண்டு பேரும் மதினாவுக்கு வந்து அடுத்த வருஷம் ஹிஜ்ரி 7ல மதினாவுக்கு வந்துடுறாங்க. ஹிஜ்ரி 8ல மூத்தா யுத்தம் அப்படின்னு ஒரு யுத்தம் நடக்குது, ஒரு யுத்தத்துக்காண்டி ஒரு ஜிஹாதுக்காண்டி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளை ஏற்று ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அந்த படையில் போகிறாங்க. ரொம்ப நல்ல சம்பவம் கேளுங்க. அந்த மூத்தா யுத்தத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலாவுட கொடியை கொடுக்குறாங்க, இஸ்லாத்தினுடைய அந்த கொடியை கொடுக்குறாங்க, கொடுத்து இதை நீங்கள் பிடிச்சிக்கங்க, பிடிச்சிக்கிட்டு நீங்கள் போங்க, நீங்கள் ஷஹீதாயிட்டீங்கடா மூத்தா யுத்தத்தில், நீங்கள் ஷஹீதாயிட்டீங்கடா இந்த கொடியை யார்கிட்ட கொடினா எதுவும் சொன்னால் அமீர் தளபதி இஸ்லாமிய தளபதியாக நீங்கள் இருங்க, நீங்கள் மூத்தாயிட்டீங்கடா ஜாஃபர்கிட்ட கொடுங்க, ஜாஃபர்கிட்ட கொடுங்க, ஜாஃபர் ஷஹீதாயிட்டாருண்டா அப்துல்லா இப்னு ரவாஹாட்ட கொடுங்க, அப்துல்லா இப்னு ரவாஹா ஷஹீதாயிட்டாருண்டா அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் யாரையும் அமீரா தேர்ந்தெடுத்து அவர் தலைமையில் போராடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீரை நியமித்து அவங்கள்ட்ட சொல்லி அனுப்புறாங்க. இதை கேட்ட உடனே இந்த மூணு சஹாபாக்களுக்குமே விலகி போச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போச்சு, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாயிட்டா, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் ரலியல்லாஹு ஷஹீதாயிட்டா, அப்துல்லா இப்னு ரவாஹா, அப்துல்லா இப்னு ரவாஹா ஷஹீதாயிட்டா, முஸ்லீம்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்கள அப்படின்னு சொன்ன உடனே இந்த மூணு பேருக்குமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, என்ன நம்ம என்ன ஆக போகிறோம், ஷஹீதாக போகிறோம். அவர்லாட்டா இவர் அவர்லாட்டா என்ன அர்த்தம், நம்ம மூணு பேருமே இன்ஷா ஷஹீதாக போகிறோம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் படை புரட்டுருச்சு, புரட்டு போயிடுச்சு. போய் அவங்க போனாங்க, படை ஜிஹாத் செஞ்சாங்க, செஞ்சு மூணு பேருமே அல்லாஹ் நாட்டப்படி ஷஹீதாகிட்டாங்க. ஷஹீதான உடனே இங்கே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட அறிவிக்கிறாங்க, இந்த மூன்று என்னுடைய மாணிக்கங்களும் வைரங்களும் அல்லாஹ் இடத்துல சேர்ந்துட்டாங்க, ஷஹீதாகிட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துக்கம் கஷ்டம் தாழ முடியாது, தொண்டை அடைச்சிருது அப்படியே சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் இந்த மூன்று பேருடைய உயிர் கைப்பற்றப்பட்டு அல்லாஹ் இடத்துல எடுத்து செல்லப்படுவதை நான் பார்த்தேன், அல்லாஹ் இடத்துல எடுத்து செல்லப்படுவதை நான் பார்த்தேன். எப்படி என்றால், ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தன்னுடைய உயிரும் ஒரு தங்க தொட்டிலே, தங்க கட்டிலில் அவருடைய உயிரை வைத்து மலக்குமார்கள் தூக்கி சென்றார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு தன்னுடைய உயிரையும் ஒரு தங்க கட்டிலே மலக்குமார்கள் வைத்து அதையும் தூக்கி சென்றார்கள். அப்துல்லா இப்னு ரவா அவனுடைய உயிரையும் ஒரு தங்க கட்டிலே வைத்து அதையும் தூக்கி சென்றார்கள். ஆனால் அப்துல்லா இப்னு ரவாஹாவை தூக்கி சென்ற தங்க கட்டில் மட்டும் ஒரு பக்கம் கால் ஒடிஞ்சி பழைசா பழுதடைஞ்சு போயிருந்துச்சு. மற்ற ரெண்டு பேரும் தூக்கி சென்ற தங்க கட்டிலை விட அப்துல்லா இப்னு ரவாஹாவுடைய உயிரை கைப்பற்றி சென்ற தங்க கட்டில் கால் ஒடிஞ்சி, அந்த கட்டிலுடைய கால் ஒடிஞ்சி எப்படி இருந்துச்சு, பழைசா அப்படியே பழுதடைஞ்சு போயிருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் யார சொல்லா அப்படி அப்துல்லா இப்னு ரவாஹா என்ன மிஸ்டேக் பண்ணாரு, என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அப்துல்லா இப்னு ரவாஹா செய்த தப்பு என்ன தெரியுமா, வெள்ளிக்கிழமை காலையில படை புறப்படுது. அப்துல்லா இப்னு ரவாஹா சொல்றாங்க, நாம எப்படி இந்த போர்ல ஷஹீதாக போறது உண்மை அப்படிதானே, இந்த போர்ல ஷஹீதாக போறது உண்மை. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா பிரசங்கம் செய்வாங்க, ஹுதுபா, கடைசி ரசூலுல்லாஹோட ஹுதுபா கேட்டு போயிடலாம், ரசூலுல்லாஹோடைய பயானை கடைசியாக கேட்டு போயிடலாம், இன்ஷா இனிமேல் ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில் சந்திக்க போகிறோம், அதெல்லாம் கடைசியாக நம்ம கேட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி மற்ற எல்லா படைகளும் புறப்பட்ட பிறகு அப்துல்லா இப்னு ரவாஹா மட்டும் என்ன பண்ணுறாரு, அன்றைய பகல் முழுவதும் மதினாலே தங்கி அன்று பகலில் ஜும்மா ஹுத்துபாவுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயானை கேட்டுட்டு அன்னைக்கு சாயந்தரமாக புறப்பட்டு போய் யாரோட சேர்ந்துக்கிட்டாரு, படையோட போய் சேர்ந்துக்கிட்டாரு. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர் ஜிஹாதுக்காண்டி போகும் பொழுது அவர் அரை நாள் தாமதிச்சார் இல்லையா, அரை நாள் தாமதிச்சார் பாருங்க, அதுதான் அவர் பண்ண பெற்ற பெரிய குற்றம். அதனால அவரை தூக்கி செல்லப்பட வந்த தங்க கட்டில் மட்டும் எப்படி இருக்குது, கால் ஒடிஞ்சி வீரல் விட்டு பழுதடைஞ்சு போய் இருக்குது அப்படின்னாங்க. அந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதான உடனே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு தகவல் சொல்லி அனுப்புறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான அழுகுறாங்க, வேதனைப்படுறாங்க. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்னாஉலி ஆலி ஜாஃபர தாமன், இன்னைக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னதாதான், ஒரு வீட்டில் மூத்து விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு வீட்டில் மூத்தாயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டில் என்ன பண்ணும், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சமையல் செஞ்சு அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். யாருக்கு மூத்தானவங்களுக்கா, மூத்தான வீட்டுக்கு, மூத்தானவங்களுக்கு இல்லை, மூத்தானவங்களுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கு பக்கத்தில் உள்ள சொந்தக்காரங்க பக்கத்துக்காரங்க உறவினர்கள் அவங்க என்ன பண்ணும், சமையல் சமைச்சு கொண்டு கொடுக்கணும். ஏன்னா இவங்க துக்கத்தில் இருப்பாங்க, இவங்க சமைக்க மாட்டாங்க, ஆமா அத்தாவி போயிட்டாரு ஒரு வேளை சாப்பிட என்ன குறைஞ்சு போது அப்படின்னு பட்டி கிடப்பாங்க. அதனால அவங்க பட்டி கிடக்க விடக்கூடாதுனால ரசூல் சொல்றாங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க உணவு செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா. ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல என்ன நடக்குதுங்க, மௌத்தா போயிட்டா வீட்டு வாசல ரெண்டு டேஸா ஏறிடும், எதுக்கு, எவ்வளவு பேர் வர்றாங்க அவங்க சாப்பாடு போட வேண்டாமா, ஜனாசாக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு போட வேண்டாமா அப்படின்னு சொல்லி முதல் நாள் சாதாரண வெள்ளச்சோறும் சாம்பாரும் வர வச்சு விட்டுருவாங்க. துக்கம் முதல் நாள் என்னவா, துக்கம், சாதாரண வெள்ளச்சோறும் ஒரு பருப்பு திருப்பு சாம்பாரோட முடிஞ்சிடும். ரெண்டாவது நாள் கடா வெட்டியாகும், நெய்ச்சோறும் கறியும். மூணாவது பாத்தியாக்கு என்னது, பிரியாணி. துக்கம் துக்கம் தொண்டை அடைக்குது, எப்படி பிரியாணி மூலமா, அது எப்படி சொன்னா அடக்கம் பண்ணும் பொழுது செத்தான் வாயில மண்ணு இருக்கிற வாயில சோறு அப்படின்னு முடிவு பண்ணிடும். அதனால மூணாவது நாள் ஒரு பிரியாணி, ஏழாவது நாள் ஒரு பிரியாணி, நாற்பதாம் நாள் ஒரு பிரியாணி, அப்படி பிரியாணி போடாட்டா ஊர் மக்கள் என்ன, அடப்பாவி உங்க அம்மா உனக்காண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அத்தா உனக்காண்டி எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சாரு, பாவிக்கிற அம்மா தாக்கு ஒரு பாத்தியா கூட ஓத மாட்டேங்கிறீங்களே, ஒரு பிரியாணி கூட போட மாட்டேங்கிறீங்களே, அவன் திண்டி பண்ணாரோ, அவன் திங்கிறதுக்கு ஆசைப்படி இப்படி உசு பேத்தி விட்டவன, அதுக்கு பயந்து என்ன பண்றது, ஊரையே கொண்டு பிரியாணி போடு அப்படின்னு சொல்லி பிரியாணி போட்டுறாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருடைய வீட்டிலே மரணம் நிகழ்கின்றதோ அவங்க வீட்டுக்கு மத்தவங்க என்ன பண்ணு சாப்பாடாக்கி கொடுத்தனுப்போம். அது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆன பொழுது அன்னை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு வருத்தப்படும் போது ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஹே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாயி மறு வருஷம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது என்ற ஒரு குழந்தை பிறகு ஆண் குழந்தை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பாசம் அப்படின்னா, நம்ம அத்தா மேலே அம்மா மேலே பாசமா இருந்தா நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைப்போங்க, அவங்க பேர் வைப்போமா இல்லையா? அத்தா மேல பாசமா இருந்தா நம்ம குழந்தைக்கு அத்தா பேர் வைப்போம், அம்மா மேல ரொம்ப பாசம் இருந்தா அம்மா பேர் பேர் வைப்போம். உதாரணமா ஒருத்தனுடைய அம்மா மூத்தா போயிட்டாங்க, அம்மா என்ன பண்ணாங்க மூத்தா போயிட்டாங்க, மூத்தா போன பிறகு ஒரு பொம்பளை பிள்ளை பிறகுது, என்ன பண்ணுவாரு என்ன பண்ணுவாருங்க, அம்மா பேரை வைப்பாரு பொம்பளை பிள்ளைக்கு. ரெண்டாவது ஒரு பொம்பளை பிள்ளை பிறகுது, அதுக்கு இளைய மகளுக்கு புது நியூ நேமா ஃபேன்சி நேமா அசத்ர பேர் வந்து யாஸ்மின் ஜாஸ்மின் பாஸ்மின் சாவர மாதிரி ரஷ்யா பசியா அமெரிக்கா இப்படிலாம் ரஷ்யா பேர் வைக்கிறாங்க, ரஷ்யா அமெரிக்கா சைனா இப்படிலாம். அதுலேயும் அல்லாஹுக்கு இருந்த பேர் வைக்கிறதுல நாம பண்ற குழப்பம் இருக்குது பாருங்க, அது என்ன ஃபேன்ஸ் நேம் ஏ ஹதீஜா, ஹதீஜாவோ புராண நாம சொல்றேன் ஹதீஜா மேரா பாட்டிக்கா நாம் ஹதீஜா பாட்டி உனா மருகியே உன்கா நாம் போகா அப் நயா நாம் போல கேத்தபி சினிமா ஆக்டருக்கு நாம்க்கு சாத் மிக்கிறதோ அச்சாரங்கா ஏதாவது சினிமா ஆக்ட்ரஸோட கலந்துருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குமா. நான் மாசத்தில் ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன மாசத்து மொஹல்லால இமாமா இருந்தவர் என்ன பண்ணாரு, வெளிக்கம் லீவ் வந்திருந்த வீட்டுக்கு, அப்போ ஒரு வீட்டில் குழந்தைக்கு பேர் விடணும் பாப்பான்னு கூட்டு போனாரு, போயாச்சு. போய் உட்காந்து ஓதிட்டு போகுது, உட்காந்து குழந்தைய கொண்டு வந்து மடியில் கொண்டு கொடுத்துட்டாங்க பொம்பளை பிள்ளை, கொடுத்துட்டு நீயே பேர் வைப்பா அப்படின்ட்டாரு, என் மடியில் போட்டாச்சு குழந்தைய, என்னங்க பேர் வைக்கலாம் என்ன பேர் சொல்லுங்க அப்படின்னா முஜ்ரிமீன் ஃபாத்திமா அப்படின்ட்டாரு. முஜ்ரிமீன் ஃபாத்திமா அழகான பேர் இல்லை இல்லையா இல்லையா, முஜ்ரிமீன் ஃபாத்திமா அப்படின்னா முசிபத்து பிடிச்ச பேர் அது முஜ்ரிமீன் ஃபாத்திமா. எங்கள் யாருக்கு இந்த பேர் சொன்னது அசரத், எங்கள் அம்மா நிறைய குரான் ஓதுவாங்க குரானில் இந்த பேர் வந்துடுது, குரானில் இந்த பேர் வந்துடுது, ஏன் குரானில் ஷைத்தான் கூட தான் வருது, குரானில் ஷைத்தான்கிற பேரும் வருது, அதனுடைய பிள்ளைக்கு ஷைத்தான் பேர் வச்சிட முடியுமா, இப்லீஸ்னு வருது இப்லீஸ்னு வச்சிட முடியுமா, குரான்ல அர்த்தம் பாருங்க என்ன அர்த்தம் சொல்லி, இல்ல முஜ்ரிமீன் ஃபாத்திமா நல்லா இருக்குது இல்லைங்க அர்த்தம் தப்பான அர்த்தம், என்ன அர்த்தம் முஜ்ரிமீன் சொன்னா ஃபாத்திமா விட்டுருங்க அது நல்ல பேரு, நம்மளுங்க ஒரு ஃபேன்சியோட ஒரு பழைய பேரை சேர்த்து வைக்கணும். முஜ்ரிமீன் அப்படின்னு சொன்னா விபச்சாரம் செய்து கல்லால் எடுத்து கொல்லப்பட்டவள், என்னங்க கல்லால் எடுத்து கொல்லப்பட்டவள், இதை கொண்டு வந்து பிள்ளைக்கு பேர் வைக்கணுங்கிறாரு. ஏங்க இந்த மாதிரி அர்த்தம் கூடாதுங்க, அதனால அந்த பேர் நான் வைக்க மாட்டேன், வேற யாரும் வச்சுக்க நீங்க போங்க. அப்புறம் அவங்க அம்மாட்ட உள்ள போனார், போய் கேட்டார் சேர்ந்து நீங்களே நல்ல பேர் சொல்லுங்க நல்ல பேர் சொல்லுங்க. நான் சொன்னேன் நேர் மாற்றமா பேர் வைங்க, சாஜிதான் பேர் வைங்க, சாஜிதான் அல்லாவுக்கு அதிகமாக சஜிதா செய்யக்கூடிய பெண் அப்படின்னு அர்த்தம், சாஜிதான் பேர் வைங்க. உள்ள போனார் இப்படி பண்ணுங்க சார், சாஜிதா முஜ்ரிமீன் வைங்க, அந்த முசீபத்து பிடிச்ச முஜ்ரிமீன் கூட தயாரா இல்லை, சாஜிதா முஜ்ரிமீன் வைங்க. நான் சாஜிதான் வச்சுக்கிறேன், நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிட்டுங்க உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லி. எது சொன்னால் நம்ம இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறதுல அதுக்கு அப்படி என்ன தான் அதில் ஒரு ஃபேன்சி பேர் பார்த்துல, அதில் வைக்கிற பேர் ஒன்று கூப்பிடுறது நேர் மாற்றமா, சீனத்துன்னு பேர் வச்சுட்டு சீனா பேர் என்னது சீனத்து கூப்பிடுறது எப்படி சீனா, அது கிராமங்களில் பார்த்தீங்கன்னா காதர் பாத்திமா பேர் என்ன கூப்பிடுறது காரியாத்தே கூப்பிடுறதுங்க காரியாத்து, ஷேக் பாத்திமா கூப்பிடு சேவாத்து சேவாத்து காரியாத்து பாத்திமாவை வாத்தாக்கிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி பேர்களை சகோதரர்களே குழந்தைக்கு வைக்கும்போது நல்ல சஹாபி பெண்களுக்கு பேர் வைங்க, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி நல்ல சஹாபாக்களுடைய பேரை வைங்க. இன்ஷா அல்லா அல்லா ரபுல்லாலும் சஹாபி பெண்களுடைய பேரை சொல்லி சொல்லி சொல்லி கூப்பிடும் பொழுது அதில் அல்லா ரபுல்லாலும் பரக்கத்தை கொடுப்பான், குழந்தைங்க நல்ல அகலாதம் கொடுப்பான். பெருமானா சலாம் சொல்றாங்கல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வரும்பொழுது எத்தனையோ சஹாபிகள் சஹாபாக்களுடைய பேரை மாற்றி வைக்கிறாங்க, உன் பேர் என்ன சஹாபிட்ட, அந்த சஹாபி சொல்றாரு என் பேரு உசூர் அப்படிங்கிறாரு. உசூர்னா கஷ்டம்னு அர்த்தம், பேர் வச்சுட்டாரு உசூர் கஷ்டம் அப்படின்றாரு. நெப்சிராஜ் நாங்க அந்த லெஸ் தபி உசூர் அந்த சஹல் அப்படின்னாங்க. நீ கஷ்டம் இல்லை, ரொம்ப லேசான ஆள், எல்லாமே லேசாக்கி கொடுப்பான், ஏன் கஷ்டம் பேர் வைக்கிறாங்களே, அந்த உசூருங்கிற பேரை சஹல்னு மாத்துனாங்க. அந்த மாதிரி பெயர்கள் வைக்கும் பொழுது நல்ல பெயர்களை நல்ல வார்த்தைகளோட குழந்தைக்கு வச்சோம்டா, நல்ல பேர் சொல்லி கூப்பிட்டோம்டா, இந்த என்ன சொல்றது, இந்த செல்ல பேரு, கள்ள பேரு, குட்டி பேரு, ஷார்ட் பேரு, இது எல்லாத்தையும் ஓரமாத்தி வச்சுட்டு குழந்தைக்கு வச்சிருப்பான். நாலு பேர் வச்சிருப்பான், ஊரில் உள்ள அத்தனை பேர் வச்சிருப்பான். நம்மள சில பேர் கேட்பாங்க என்ன குழந்தை பேருனாக்கா முகம்மது சையது ஃபாத்திமா பிவி அப்படிவாங்க. ஏங்க இத்தனை பேர் வச்சுருக்க, மற்றவங்களாம் பேருக்கு என்ன பண்ணுவாங்க, நீங்க ஒரு ஆள் இத்தனை பேர் எடுத்துக்கிட்டா வைக்கிறது, நாலஞ்சு பேர் வச்சுட்டு சேர்த்து கூப்பிடுறது புஜ்ஜு, அது என்ன இலவத்துல புஜ்ஜு கஜ்ஜு கூப்பிடுறது புஜ்ஜு, நாய்க்குட்டியை பூட கட்டி கூப்பிடுற மாதிரி பேர் வச்சிருந்து மூணு பேர் நாலு பேர், சையது முகமது பாத்திமா பிவி ஹாஜரா குபரா எல்லாத்தையும் கூப்பிடுறது, பேரை வச்சுட்டு கூப்பிடுறது ஒரு எல்லா பேரும் கூப்பிடுறது, கூப்பிடுறது புஜ்ஜு சஜ்ஜு குஜ்ஜு மாஜி காஜி ஷாஜி, இது என்ன இளவு, இதெல்லாம் வந்து இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு எதிரானது, இது இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு எதிரானது. சில பேர் அலஹான் அப்துல் ரஹ்மான் அப்துல்லா பேர் வச்சுட்டு கூப்பிடுறது பாபு ராஜா துரை சேட்டு மார்வாடி சேட்டா, மார்வாடி தான் சேட்டுன்னு சொல்லுவாங்க, சேட்டு துரை கூப்பிடுறது துரை, ராஜ துரை கூப்பிடுறா, செல்லம்பு துரைன்னு கூப்பிட்டு அதே பேர் துரையாயிடுறது, ராஜா பாபு இப்படிலாம் பேர் வைக்குது, இஸ்லாத்திலே கலாச்சாரத்துக்கு நேர் எதிரானது. ஆனால் அஸ்மாரதி அல்லாஹத்துலானா தன்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹு மூலமா அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகு, அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்க, முஹம்மதுன்னு பேர் வச்சாங்க. அவங்க ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹு ஷஹீதான உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. யாருங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அஸ்மாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அபூபக்கரோட அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அப்போ ஒரு ஆண் குழந்தை பிறகு, அந்த குழந்தைக்கும் முகமதுன்னு பேர் வச்சாங்க. அந்த குழந்தைக்கு என்ன பண்ணாங்க, நம்ம அம்மா எவ்வளவுதான் அம்மா மேல பாசமா இருந்தாலும் எத்தனை பொம்பளை பிள்ளை அம்மா பேர் வைப்போம், ஒரு பொம்பளை பிள்ளை தான், எவ்வளவுதான் அத்தா மேல பாசமா இருந்தாலும் ஒரு ஆம்பளை பிள்ளை தான் அத்தா பேர் வைப்போம், எனக்கு மூணு ஆம்பளை பிள்ளை மூணு பேரையும் ஒரே பேர் வைப்போம், அத்தா பேரை வைக்க மாட்டோம். ஆனா நீ அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த பாசத்தினால முகப்பத்தினால அதற்கு ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹு மூலமா பிறந்த குழந்தைக்கு முகமதுன்னு பேர் வச்சாங்க, அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு மீது மூலமா குழந்தை பிறந்த குழந்தைக்கும் முகமதுன்னு பேர் வச்சாங்க. ஹயர் அதற்கு பிறகு அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாறு நடந்த ஒரு சில சம்பவங்களை பார்த்தோம்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்து நேரத்தில் இருக்கும் பொழுது ரொம்ப கடுமையான வேதனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹாவும் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்கன்னா, ரசூலுல்லாஹி இஸ்லாத்துக்கு ரெண்டு பேருமே அபிஷினியாக இருந்தவங்க, அந்த கிறிஸ்தவ மருத்துவமுறையெல்லாம் வந்து கற்றுக்கிட்டவங்க, கற்றுக்கிட்டு ரசூலுல்லாஹுக்கு அந்த முறைப்படி வந்து மருந்து செஞ்சு கொடுத்தாங்க. யார் சில அந்த மருந்தை குடிங்க சில காய்ச்சல் இறங்கிடும் அப்படின்ட்டு நபிஸ்லாத்தை மறுத்துறாங்க. நபிஸ்லாத் என்ன பண்ணுறாங்க, மறுத்துறாங்க. ஏன்ட்டுன்னா நோயாளிகளுக்கு வந்து மருந்தையோ அல்லது உணவையோ கொடுக்கும்பொழுது மறுத்தாங்கன்னா அவங்களை ரொம்ப ஒன்று வற்புறுத்தக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்ம என்ன பண்ணுவோம், பாசங்கிற பேரில் சாப்பிடு சாப்பிடு குழந்தைகள் கூட வற்புறுத்துவோம். அதுக்கு அவங்க காய்ச்சல் சாப்பிடம்னா கஷ்டப்படும், அது கொண்டு இட்லியையும் ரொட்டியும் போட்டு திரிக்கிறது சாப்பிடு சாப்பிடுண்டு. நபிஸ்லாம் சொல்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நோயாளிகளுக்கு சாப்பிடும்படி வற்புறுத்தாதீர்கள், அவங்க விரும்பினா சாப்பிடட்டும், விரும்பலாம் என்ன பண்ணுறங்க விட்டுருங்க, இங்கே ரெண்டு நாளாக பட்டினி கிடக்குறாங்க என்ன ஆகும். ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, அவர்களுக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து இரணம் அளிக்கப்படுகிறது, நோயாளிகளுக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து இரணம் அளிக்கப்படுகிறது, அதனால அவங்கள வந்து அவங்க சாப்பிடலையே ரெண்டு நாளாக சாப்பிடலையே பட்டினி கிடக்குறாங்களேங்கிறதுக்காக கூட வற்புறுத்தாதீங்க அப்படிங்கிறாங்க நோயாளிகளை. ஹயர் அப்போ இந்த அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு உம்மு ஸலமாவும் நபிஸ்ல்லாஹு அலைஹி வஸல்லம் மருந்து கொடுக்குறாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மறுத்துறாங்க, குடிக்க மாட்டேன்னு மறுத்துறாங்க. மறுத்த உடனே அஸ்மா உம்மு ஸலமா ரெண்டு பேரும் பார்க்குற நல்ல மருந்து, இது ரசூலுல்லாஹ் குடிச்சாங்கன்னா ஓரளவு காய்ச்சல் இறங்க சொல்லலாம் தெம்பாயிடுவாங்க. அது ரசூலுல்லாஹ் மறுக்கிறாங்களே என்ன பண்ணுறீங்க, கொஞ்ச நேரத்தில் நபிஸ்ல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி மயக்கம் ஆயிடுறாங்க, சக்கராத்தில் மயக்கம் ஆயிடுறாங்க. மயக்கமானது என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பேரும் இந்த வாயை திறந்து வாயில் என்ன பண்ணிடுறாங்க, மருந்தை ஊற்றி விட்டுறாங்க, நபிஸ்ல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊற்றி விட்டுறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அலைஹி உணர்வு வந்த பிறகு பார்க்குறாங்க, அந்த மருந்துடைய வாடை வந்த உடனே எனக்கு யார் மருந்து கொடுத்தாங்களா அப்படின்னாங்க. ஆமான்றாங்க, யார் அந்த அஸ்மாதான் கொடுத்துருக்கணும், ஏன்னா அவன் அந்த மாதிரி வேலை செய்வா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செல்லமாக கண்டிக்கிறாங்க அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு. ஆனால் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு கொடுத்து எந்த இடத்துல கொடுத்தாங்க, நல்ல இடத்துல கொடுத்தாங்க, நபிசல்லாம் புரிஞ்சுட்டாங்க, நல்ல நல்ல பாசத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சு செல்லமா கண்டிக்கிறாங்க. அசமாதானம் கொடுத்துருப்பா, அவதான் அந்த மாதிரி எல்லாம் செய்வா. எனக்கு வந்து அவ வந்து அந்த அபிஷினியாவுடைய மருத்துவங்களை கத்துக்கொண்டு தர்றா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹைர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு ஹிஜ்ரி 13 அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிடுறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிடுறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்துக்கு பிறகு அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு ஆச்சரியமான ஒரு வசியத் பண்றாங்க. வர்ணிக்க தருவாயில் என்ன தெரியுமா, நான் மௌத்தாயிட்டா என்னுடைய ஜனாசாவை என்னுடைய மனைவி அஸ்மா தான் குளிப்பாட்டணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன வசியத் பண்ணிடுறாங்க, நான் மௌத்தாயிட்டா என்னுடைய ஜனாசாவை என்னுடைய மனைவி அஸ்மா தான் குளிப்பாட்டணும் அப்படின்னு வசியத்து பண்ணிட்டு மௌத்தாயிடுறாங்க. அந்த மாதிரியே அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவை யார் குளிப்பாட்டினாங்க, அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா குளிப்பாட்டினாங்க. ஹைர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆன உடனே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவை அலி ரலியல்லாஹு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு மூலமா ஒரு ஆம்பளை பிள்ளை பிறகு அதுக்கும் முகமது பேர் வச்சாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்க, முகமது பேர் வச்சாங்க. அதனால அஸ்மா ரலியல்லாஹு மூணு ஆம்பளை பிள்ளை மூணு பேருக்கு என்னதுதான், ஆனா தகப்பன் வேற வேற. முதல் மகன் முகமது பின் ஜாஃபர், இரண்டாவது மகன் முகமது பின் அபூபக்கர், மூணாவது மகன் முகமது பின் அலி ரலியல்லாஹு. ஒரு நாள் இந்த ரெண்டு பிள்ளை பெரிய பிள்ளை யாரு, முகமது பின் ஜாஃபரும் முகமது பின் அபூபக்கரும் ரெண்டு பேரும் பெரிய பிள்ளைங்க. இது சின்ன பிள்ளை, அலி ரலியல்லாஹு பிறந்த பிள்ளை மட்டும் சின்ன பிள்ளை. அந்த ரெண்டு பிள்ளை என்ன பண்ற பேசிட்டு இருக்கும் போது தகராறு வந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் முகமது சொல்றாங்க, எங்க அத்தா தான் உயர்ந்த சஹாபி, அதனால எங்க அத்தாவுக்கு பிள்ளைங்க தான் நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹுடைய மகன் முகமது என்ன சொல்றாங்க, எங்க அத்தா தான் உயர்ந்தவர், நான் தான் உயர்ந்தவன் அப்படின்றாங்க. இதை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு பார்த்துட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு மனைவி அஸ்மா சொல்றாங்க, அஸ்மா அவங்க ரெண்டு பேருக்கும் அத்தா வேற தான், அம்மா ஒன்று நீ தான், அதனால அவங்களுக்கு மத்தியில் பிரச்சனை நீ தான் தீத்துவை அப்படின்றாங்க. ஒருத்தரே அபூபக்கருடைய மகன்னால எங்க அத்தா தான் உயர்ந்தவருங்கிறாரு, இன்னொருத்தர் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் எங்க அத்தா தான் உயர்ந்தவருங்கிறாரு, ரெண்டு பேரும் தகராறு பண்ணிட்டு இருக்காங்க, நீ போய் சமாதானப்படுத்தி வை அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. உடனே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த பாருங்க ஜாஃபருடைய மகனை கூட்டு, வாலிபர்களிலே சிறந்தவர் உங்க அத்தா. யாரு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, சின்ன வயசுல செய்தாட்டாங்க இல்லையா, வாலிபர்களே சிறந்தவர் உங்க அத்தா அப்படின்றாங்க. உடனே இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகனை பார்த்து சொல்றாங்க, வயோதிகர்களே சிறந்தவர் உங்க அத்தா. இவங்க ரெண்டு பேருக்கும் சமையல சமாதானம் பண்ணிக்கிறாங்க. அப்ப முகமது பின் அலி ரலியல்லாஹு அன்ஹு மகன் இருக்காங்கல்ல, அவரு உட்காந்துருக்காங்க, சின்ன பிள்ளை ஒரு வயசு ஒன்றரை வயசு பிள்ளை உட்கார்ந்து இருக்கல. அப்ப அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, பத்தியா உன் அத்தா நிலைமைய பத்தியா அப்படிங்கிறாங்க. அதாவது அவருடைய அத்தா வாலிபர்களே சிறந்தவர், இவருடைய அத்தா வயோதிகளை சிறந்தவர், அப்ப நான் யாரு, நான் யாரு, எனக்கு ஒரு சிறப்பு கிடையாதா, உன் அத்தா நிலைமைய பத்தியா அப்படின்னு சொல்லி தன்னுடைய குழந்தைய அன்பா சொல்றாங்க. இப்படி அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமா முகப்பத்தா கழிஞ்சிருக்க நேரத்தில் ஹிஜ்ரி 40 அலி ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு சில மாதங்களிலேயே அன்னை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்கள் உயிரை விட்டுவிடுகிறார்கள். அவங்களுடைய ஜனாசா கூஃபாவில் அடக்கம் செய்யப்பட்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவுக்கு போயிட்டதுனால கூஃபாவிலேயே அதற்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுடைய சில நல்ல குணங்கள் என்ன அப்படின்னு, அவங்க வந்து நிறைய துவாக்களை மனப்பாடம் பண்ணிச்சிருந்தாங்க. குழந்தைகளுக்கு எந்த கஷ்டமான உடனே ஓதி ஊதுவாங்க, துவாக்களை ஓதி ஊதுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு வந்த பொழுது குழந்தைகள்லாம் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஏன் இந்த பசங்க மெலிஞ்சு போயிருக்கிறாங்கன்னு சொல்லி, அப்போ அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு யார சொல்லா கந்திஷ்டப்படுது பசங்களுக்கு குழந்தைகளுக்கு அப்படின்னு தான் நிறைய துவா ஓதி ஓதி ஊத வேண்டியது அப்படின்றாங்க. இல்லை நான் ஒரு துவா ஓதுறேன், அதை நீங்கள் தான் அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு துவா ஓதி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிரம் நல்ல துவா ஓது ஊது அப்படின்றாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு குழந்தைக்கு ஓதி ஊதுறாங்க. இப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளப்பரிய பாசமும் முகப்பத்தும் வைத்திருந்த அன்னை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 40 தன்னுடைய மூன்றாவது கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகி கொஞ்ச நாள்லேயே அவங்களும் வஃபாத் ஆயிடுறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்னார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பாசம் அனுபவித்திருந்தார்களோ அது போன்ற பாசம் அன்பும் வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் தந்தருள்வானாக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை வரலாற்றை எப்படி நூற்றுக்கு நூறு பின்பற்றி நடந்தார்களோ அது போன்று பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நமக்கும் தருள்வானாக.